போமாரி தொண்டமா மாத்தியாத்தக்க அப்படி கட்டாகரலா அப்படி என்ன கட்டி ஒக்கம சேரம கட்டாகரலா அப்படி மே அனிவாரம் படியை ருட்டல் தாக்கு அனிவாரம் மே அப்படி பலாம் பொருத்தே மே கட்டி ஒக்கம இன்னே அப்படி பலாபுரத்தையுமே அப்படி படி ரூபியல் தாயக் கண்ட கியாம அப்படி சுலோ விட கரலா ஒக்கரி கரல தமே அப்படி தீயக் தேசிய காம்புன்னு நெத்தம் அப்படியே படிய வெடிக்கிற கொட்டை மேசரே படிய கண்ணோ அனிவாரம்.